ஓம் நிர்வாண ஷட்கம். மனோபுத்தி அஹங்கார சித்தானி நாஹம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச க்ராண நேத்ரே நச்ச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயுஹ் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். நச்ச ப்ராண சம்ஞோ ந வை பஞ்ச வாயுஹ் ந வா சப்த தாதுர் ந வா பஞ்ச கோஷஹ் ந வாக் பாணி பாதௌ ந சோபஸ்த பாயு சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். நமே த்வேஷ ராகௌ நமே லோப மோஹௌ மதோ நைவ மே நைவ மாத்ஸர்ய பாவஹ ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷஹ சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்யம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞாஹ அஹம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். ந மிருத்யுர் ந சங்கா ந மே ஜாதி பேதஹ பிதா நைவ மே நைவ மாதா ச ஜன்ம ந பந்துர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்யஹ சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். அஹம் நிர்விகல்போ நிராகார ரூபஹ விபுத்வாச்ச சர்வத்ர சர்வேந்திரியாணாம் ந சாசங்கதம் நைவ முக்திர் ந பந்தஹ சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம் சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். ஓ